கரவைகள் பூச்சென்று கானம் செய்தும் அறிவொன்று இல்லாத ஆய்குலத்து உண்டன்மை கரவைகள் பூச்சென்று கானம் செய்தும் அறிவொன்று இல்லாத ஆய்குலத்து உண்டன்மை பிறவி பெருந்தன்மை அன்பினால் உண்டன்மை அறியாத பிள்ளைகளோ